பார்க்கும் முன்பு நான் காகிதத்தின் வெண்மையடி, உன்னை பார்த்த பின்பு நான் வானவில்லின் வண்ணமடி. தாளில் சாயும் போது தோழி நீயடி, மடியில் சாயும் போது தாயும் நீயடி. எங்கே இருந்தாய், எங்கே இருந்தாய், எப்படி நீயும் என்னுள் வந்தாய், கண்ணில் விழுந்தாய், நெஞ்சில் நுழைந்தாய், நான் வாழ நீயே அர்த்தம் தந்தாய். என் வீட்டு தோட்டத்தில் பூக்கின்ற பூவெல்லாம் பறிக்கத்தான் ஆளின்றி செடியில் உதிருமடி. உன்னை நான் பார்த்தவுடன் உனக்காக ஆசையுடன் கை விரல்கள் கேட்காமல் பறித்திட போகுதடி. என் இதயம் எப்படி நீயும் என்னுள் வந்தாய், கண்ணில் விழுந்தாய், நெஞ்சில் நுழைந்தாய், நான் வாழ நீயே. என் பெயரை கேட்டாலே உன் பெயரை சொல்லுகிறேன், எப்போதும் என் நினைவு உன்னை சுற்றுதடி. எதிரே யார் வந்தாலும் நீ என்று குழம்புகிறேன், உன்னாலே என் மனதில் மின்னல் வெட்டுதடி. நிழல்கின்ற